விளையாடும் மெல்லிடை மீது துள்ளி துள்ளி மீன்கள் விளையாடும் அந்த மீனாட்டாலே ஆட்டாட்டது போல் இன்பம் உண்டாகும் இந்த காலத்தில் அண்ணம் இல்லாமல் கோபிகள் வந்தார் அவள் ஆசி நெஞ்சின் ஆழம் என்ன கண்டவரில்